ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ದೇವಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇ ಸರ್ವ ವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಧೋರ್ದರ್ಯುಕ್ತಾ ಚ ದುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪತ್ಮಂ ಜಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದು ಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೇ ಸರ್ವತಾ ಸುಪ್ರಸನ್ನ. ಪೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ಯಃ ಪಿಬನ್ಸ ತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪತೀಕೃತ ವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋತ್ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹ ಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮಣೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತ ತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣ ಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಮನೋಜವಂ ಮಾರುತ ತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮದಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಗಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸಂಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚ ಯದಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿ ಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾ ಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಲಯೋರ್ವಾಯ್ವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್. ಮಧ್ಯೇ ನೀಲ ಸರೋಜ ಕೋಮಲ ರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರದಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಯ ಮಾನಿಲೇಭ್ಯೋ. ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ. ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನ ಯಾತಿ ಪರಾಂ ಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಭಗವದ್ ಭಕ್ತರ್ಗಳಿಗೆ ಅಡಿಯಾಳುಡಿಯ ನಮಸ್ಕಾರತೆ ತಿಳಿವಿತ್ತಿದರೆ, ಧನುರ್ಮಾಸತ್ತಿಲ 30 ನಾಳ್ ராமாயணம் சிந்தனம் பண்ணலாம் அப்படின்னு குரு கிருப்பையினால நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன் ராமாயணம் அப்படின்னா, ராமாயணத்தினுடைய பெருமை என்ன? அது ஆதி காவியம். ராமாயணம் தான் ஆதி காவியம். ஒரு கதையை வந்து காவிய ரூபத்துல பண்ணின முதல் கிருதி ராமாயணம். நிறைய புராணங்கள் இதிகாசங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் வைத்து ராமாயணம் எல்லா அங்கேயும் பிரச்சாரமாயின் இருக்கு. மனசை இழுக்கும்படியாக ராமாயணம் இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு சத்தியம் இருந்தாதானே எல்லாரையும் இழுக்கும். ராமாயணம் போகாத இடமே இல்லை அப்படின்னு நம்ம பாரத தேசம் அல்லாமல் பூரா எல்லா உலகங்கள்லையும் நிறைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காவியம் ராமாயணம் இதிகாசம். ஏன் மனிதனுக்கு வேண்டது என்னது அப்படின்னு காட்டி தரக்கூடியது ராமாயணம். நம்மளுடைய மனதை எப்படி உயர்த்துவது அப்படின்னு காட்டித்தரது ராமாயணம். தர்மப்படியா இருக்கணும்னு காட்டித்தரது ராமாயணம். சாக்ஷாத் பகவானே மனித உருவத்துல வந்து நம்மளுக்கு வழிகாட்டியாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்மளுக்கு முன்னாடி வைத்து தந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். பேர்பட்டது ராமாயணம். இந்த ராமாயணம் ஸ்ரவணம் பண்றதே பெரிய மகா புண்ணியம் அப்படின்னு சொல்றார். பாராயணமும் ஸ்ரவணமும் சேர்ந்து அதனுடைய தத்துவ அர்த்தங்களையும் புரிந்துண்டு வாழ்ந்தோமாகில் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பூர்ணதையில எத்தும். எல்லாமே பூர்ணதையில தானே நிக்கிறது. பூர்ணமாகி அந்த பிரம்மத்தை தெரிவது தானே நம்மளுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படிங்கறது. அப்ப அந்த பூர்ணதை வேணும். வாழறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை எல்லாமே பல பல விதமா வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த வாழ்க்கையெல்லாம் ஏதோ வாழறோம். சின்ன குழந்தையிலிருந்து பிறந்தோம், விளையாடினோம், படித்தோம், வேலை, கல்யாணம், குழந்தைகள், பின்ன வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கும். அது வாழ்க்கை எப்படி கூட்டிட்டு போறதோ அதே மாதிரி நம்மளும் அப்படியே ஒழுகின்னு இருப்போம். ஒரு நதி ஒழுகிற மாதிரி நம்மளும் ஒழுகின்னு இருக்கோம். அந்திமத்துல மரணம் அப்படிங்கறதும் ஏற்படுறது. திருப்பி இன்னொரு ஜென்மா எடுத்துட்டு வரும். இப்படி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இதே ஒரு வாழ்க்கையா போயின்ற ஒரு சைக்கிளா போயிட்டு இருக்கு. இதுக்கு எப்ப பூர்ணதையில எத்தினாதானே இதுக்கு ஒரு பிரேக் வரும். இந்த வாழ்க்கை ஜனனம் மரணம் அப்படிங்கறது முக்கணம் அப்படின்னா பூர்ணதை எத்தனம். அந்த பூர்ணதை எப்படி எத்துறது அதுக்கு வழிகாட்டியா இருக்கு ராமாயணம். அதனால உத்தமமான இந்த தனுர் மாத காலத்துல ராமாயண சிரவணம் கண்டிப்பா ஆண்டாள் எப்படி பகவானை அடைந்தாலோ அதே மாதிரி நம்ம எல்லாருமா சிரவணம் பண்ணி ராமாயணத்தை தெரிந்து நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தி பகவான்லேயே மனது இருக்கும்படியா பண்ணி அவனையே போய் நாடுவோம். அவருடைய அனுகிரகத்துக்கு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ராமாயணத்தை அனுபவிக்கலாம். முதல்ல ராமாயணம் ரெண்டு விஷயங்களை நன்னா சொல்லித்தரது. எது அப்படின்னா, ஒண்ணு சுயநலமான வார்த்தை குடும்பத்தையே இல்லாம பண்ணும் என்றும், சுயநலமான நடவடிக்கை ஒரு வம்சத்தையே இல்லாம பண்ணும், அழிச்சுடும் அப்படின்னு முதல்ல கத்துக்கலாம். ஏன் இதை முதல்ல சொன்னேன் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில சுயநலம் இல்லை என்றால் நம்மா செழித்து வாழலாம் அப்படிங்கறதுக்காக முதல்ல இதை எடுத்தேன். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, இந்த சுயநலமான வார்த்தையினால கைகேயி அப்படிங்கிற அம்மா தன்னுடைய சுயநலத்துக்காக வார்த்தையை விட்டுட்டா வரத்தை கேட்டு, ரெண்டு வரத்தை கேட்டு, இதனால அங்க தசரதர் உடஞ்சு போறார், பிராணனையே விட்டுடுறார். அதுமல்லாமல் ஒரு உயர்ந்த குணவானா இருக்கக்கூடிய ராமர் அங்கேருந்து தள்ளி நீக்கப்படுறார். இதனால குடும்பம் பிரியறது, இல்லாம ஆகிறது. அதே இது தன்னுடைய சுயநலபரமான நடவடிக்கை யாரு அப்படின்னா, ராமருடைய ராவணனுடைய நடவடிக்கை இருக்கே, அவருடைய கர்மத்தினால சீதா பிராட்டியை தூக்கிட்டு போனதுனாலே அவனுடைய வம்சம் பூரா அழிஞ்சுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில சுயநலம் தூக்கி போட்டு விடலாம். எல்லாருக்குள்ளேயும் பகவான் அப்படிங்கறத எல்லாருக்காகவும் வாழ்வோமே அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு அறிவு நம்மளுக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியாது. எப்பவும் நம்ம சொன்ன வார்த்தையும் நம்ம பண்ணின கர்மாவும் ஆக்ஷனும் திருப்பி எடுக்கவே முடியாது. இங்கிலீஷ்ல ப்ரோவர்ப் கூட உண்டு, த வேர்ட் அண்ட் ஆக்ஷன் விச் வி லான்ச்ட் கனாட் பி ரீடெயின்ட் அப்படின்னு சொல்றார். நம்மளுக்கு என்ன ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா அது மன்னித்துடுங்கோன்னு சொல்லி அவ மன்னிச்சா கூட அவ மனசுல இருந்து மாறாது. இதுக்கு ஒரு கதை என்னன்னா, ஒரு குருட்ட போய் சிஷ்யன் சொல்ற, அடியனுக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தியா இருக்கு, எல்லார்ட்டையும் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி விடுறேன், இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு ஒரு வழி கூறுங்க அப்படின்னு சொல்லி குருட்ட போய் சொல்ல, குரு ஒரு உபாயம் சொல்லி கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நீ கோபப்பட்டுக்கணும்னா கோவப்படு, ஆனா கோவப்படுறத ஒரு மரத்தால பண்ணின பலகை எடுத்துக்கோ, கொஞ்சம் ஆணிய வாங்கி வச்சுக்கோ. ஒரு தட்ட கோவப்பட்டாய் அப்படின்னா திருப்பி வந்து ஒரு ஆணியால சுத்திகையினால அடி அந்த மரப்பலகையில. அதே மாதிரி எத்தனை அளவுக்கு நீ கோவப்படுறையோ அப்படி அப்ப எல்லாமே ஒரு ஆணி எடுத்து இந்த பலகையில சுத்தியலால அடிச்சு வை அப்படின்னு சொன்னான். சரி அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யன் போனான். போய் ஒரு தட்ட ஒரு நாளைக்கு கோவப்பட்டா நேரம் வந்து ஆணி அடிச்சான். அடுத்த நாளைக்கு இதே மாதிரி பண்ணா இப்படி நிறைய அந்த பலகை பூரா நிறையபடியா எடுத்து, ஆனா அவர் பகுதியெல்லாம் ஆவரத்த அவருக்கு தோணுறது. ஏன்னா எந்துக்கு கோவப்படணும், கோவப்பட்டு திருப்பி போய் அந்த ஆணி அடிக்கலமேங்கிற ஒரு ஒரு சோம்பேறித்தனத்தினால வேண்டாம் இன்னைக்கு கோவப்படண்டாம் அப்படின்னு முள்ள முள்ள பொறுமை வருது. என்னதான் பாப்போமே அப்படின்னு பொறுமையோட இருந்து பாக்குற. அப்படி ஆணியோடைய ஆணி அடிக்கிறதனுடைய எண்ணிக்கை கம்மி ஆயிண்டே வருது. இப்படி பண்ணி பண்ணி பண்ணி ஒரு நாளைக்கு கோபமே படாத ஒரு நாள் வந்து விடுத்து. அவ்வளோ சாந்தமா இருந்த ஒரு நாள் நேர போய் குருட்ட சொல்ற, நீங்க சொன்ன ஒரு உபாயம் ரொம்ப நன்னாகவே நடந்தது, எனக்கு இப்ப கோபமே வரதில்லை, இன்னைக்கு நான் கோபமே பட்டதில்லை அப்படின்னு சொல்றத. ஓ அப்படியா அப்படின்னு குரு சொல்ற. சரி இனிமே நீ கோபப்படாத நாளெல்லாம் நீ அடித்த அந்த ஆணி இருக்கே அதை பறிச்சு எடுத்துடு, பறிச்சு எடுத்து தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னா. சரி அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் குருவுடைய வார்த்தை தட்டாமல் திருப்பி அதே எப்படி போறா. ஒரு நாளைக்கு கோபமே படலை, நேர போய் ஆணிய அடிச்ச ஆணிய எடுக்கிறார், எடுத்து தூக்கி போடுற. இப்படி கொஞ்ச நாள் அடுத்து ஃபுல் பலகை அந்த மரப்பலகை பூரா கிளீன் ஆயிடுத்து, எந்த ஆணியும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், கோபம் பூரா போயிடுத்துன்னு அர்த்தம். இன்னொட்டு அந்த சிஷ்யன் வந்து குருட்ட போய் சொல்ற, குருவே இப்போ எனக்கு கோபமே வரதில்லை, எல்லாம் பொறுமையோட நான் கேட்டுன்னு இருக்கேன், கோபம் வரதில்லை, கோபம் பூரா போயிடுத்து, ரொம்ப நன்றி, பலகையும் இருக்கக்கூடிய எல்லா ஆணியும் எடுத்து போட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். அப்போ குரு சொல்ற, இனிமே உனக்கு கோபம் வருது, எந்தாவது காலத்துல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வருது அப்படின்னா நீ அந்த பலகைய பாரு, அங்க நீ ஆணி அடித்த பாடு இருக்கே அது நீங்கவே நீங்காதுல்லவா, அதே மாதிரிதான் நீ கோபத்தால பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாமோ அது எந்த காலத்திலையும் திருப்பி எடுக்க முடியாதுப்பா, அந்த பாடு அந்த ஒரு நீ அடித்த வார்த்தையினால அவளுக்கு மனசுல ஏற்பட்ட அந்த துக்கத்துக்கு மருந்தே இல்லை, அதை நினைச்சுக்கோ, அந்த பலகைய பார்த்துக்கோ, அப்போ உனக்கு கோபம் வராதுன்னு சொல்லி கொடுக்கறா. இது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் நம்மளுக்கு எல்லாமே, கோபம் அப்படின்னு வரக்கூடாதுன்னு சொல்லித்தரது. ஏன் அப்படின்னா நம்ம சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தெய்வீகமா இருக்கு, பகவத் சம்பந்தமாவே இருக்குன்னா நல்லதே நடக்கும்லவா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும், என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும். ஏன்னா பிரகிருத்தியில ஒரு சத்தியம் உண்டு, அந்த சத்தியம் நம்ம சொல்ற வார்த்தைகளை காப்பாற்றும். நம்ம நல்லதே நினைச்சோம்னா நல்ல விஷயங்களா வந்து சேரும், நல்லதே சொன்னோம்னா நல்ல காரியங்களே நடக்கும். வாழ்க்கையில எந்த துக்கமும் இல்லாம சௌக்கியமா வாழலாம். காமக்ரோதம் போன்ற ஷடு உரிமைகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஒரு உத்தமமான விஷயம் இந்த ராமாயணத்துல இருந்து நம்மளுக்கு படிச்சுக்க முடியாது. இப்போ ராமாயணம் பாலகாண்டம் அதுதான் அனுபவிக்க போறோம். பாலகாண்டத்துல முதல் ஸ்லோகம் இது வச்சு தொடங்குறது அப்படின்னா, தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம் தபஹ. தபஹன்னு சொல்லி இந்த ராமாயணம் மங்களகரமான ராமாயணம் தொடங்குறது. தபஹ அப்படின்னா தபஸ், இந்த தபஸ் தான் இந்த வார்த்தை தான் ராமாயணம் பூரா. நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னா தபஸ் பண்ணணுமா, எதற்கு, பிரம்மத்தை தெரிவதற்கு. அந்த தபஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அது என்னெல்லாம்னு சொல்லி தருது ராமாயணம். தபஹா, இந்த தபஸ் தான் வால்மீகி முனிவர் ராமாயணத்துல கொண்டு வந்திருக்கார். அவருடைய வாழ்க்கையே தபஸ்னாலதான் மாறித்தலவா. என்ன அந்த வாழ்க்கை பூர்வ சரித்திரம் என்னது வாத்மீகி மகர்ஷியோடதுன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு அவருடைய முதல் பேரு ரத்னாகரன் என்று பேர். அவர் வழிப்பறி பண்ணிட்டு இருந்தா, காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தா, குடும்பங்கள் குழந்தைகள் கூட வாழ்ந்துட்டு இருந்தா, வழிப்பறி பண்ணிட்டு இருந்தா, நடுவில் அந்த பக்கம் போற கத்திய காட்டி உங்ககிட்ட இருக்கிற சாமான்களை எனக்கு தந்துடு அப்படின்னு பயமுறுத்தி வழிப்பறி பண்ணிட்டு இருந்த ஒருத்தரா இருந்த ரத்னாகரன். ஒரு சமயம் அந்த வழியா சப்த ரிஷிகள் நடந்து போயிருந்தா, அவர்களையும் தடுத்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தந்துடுங்கோ அப்படின்னு இந்த ரத்னாகரன் சொல்ல, சப்த ரிஷிகள் சொல்றா எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லைப்பா அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் சொன்னா முடியாது, என்ன இருக்கோ அது தாங்கோ அப்படின்னு சொல்ற. அப்போ சப்த ரிஷிகள் கேக்குறாங்க ரத்னாகரனை பார்த்து, நீ இப்படி எல்லாம் பண்றேன், ஒரு கேள்வி கேக்குறேன், நீ உன்னோட குடும்பத்தை போற்றுறதுக்காக நீ வழிப்பறி பண்ணி சம்பாத்தியம் பண்ணி அவளை சாப்பாடு கொடுத்து வாழ்க்கையை நடத்தின்னு இருக்காய்ப்பா, இப்படி பண்ணப்பட்ட கர்மத்தினுடைய பலன் ரொம்ப கொடுமையா இருக்கும், அது தப்பான விஷயம் பண்ணி நீ சம்பாதிக்கிறையே, அது கர்ம பலன் ரொம்ப உனக்கு தண்டனையா வந்து தீரும்பா, இந்த தண்டனை நீ மட்டும் அனுபவிப்பியா இல்லையே உன்னுடைய மனைவி குழந்தைகள் அனுபவிப்பாளா அப்படின்னு கேக்கிறத ரத்னாகரனுக்கு சந்தேகமே இல்லை, கண்டிப்பா நான் அவளுக்கு வேண்டிதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இந்த சம்பாத்தியம் அவ அனுபவிக்கிறாளே, அப்ப இதுல இருந்து வரக்கூடிய பலனையும் அவ அனுபவிக்கணுமே, அதுதானே சரியான நீதி, கண்டிப்பா அவ அனுபவிப்பான்னு ரத்னாகரன் சொல்லி விட்டார் அங்கே. அப்ப சொன்னா, நீ போய் கேட்டுட்டு வாயன், நாங்கள் இங்கேயே இருக்கோம், நாங்கள் என்ன நாங்கள் ஏமாத்த மாட்டோம்னா நீ போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னப்போ, இவருக்கும் சட்டுன்னு ரத்னாகரனுக்கும் தோணிட்டு, சரி போய் கேட்டுட்டு வரோம்னா போய் மனைவி குழந்தைகள்கிட்ட கேக்குறா, உங்களுக்காக நான் இதெல்லாம் பண்றேன், வழிப்பறி பண்ணி இதெல்லாம் பண்றேன், மற்றவாளை கஷ்டப்படுத்தி தான் நான் சம்பாதிக்கிறேன், இன்னொட்டு உங்களை நான் பாத்துக்கிறேனே, எனக்கு இதனால வரக்கூடிய கர்ம பலன் எதுவா இருந்தாலும், பாபமா இருந்தாலும் புண்ணியமா இருந்தாலும் நீங்க அனுபவிப்பேளா அப்படின்னு கேள்வி கேக்குறா. அப்போ ராமாயணத்துல மனைவி பேரு சொல்லலை, அப்ப மனைவி சொல்றா, நீங்கள் பண்ற கர்மா அதனுடைய பலன் அபாவாதானே அனுபவிக்கணும், ஏன் எங்கள்கிட்ட வந்து கேக்குறேள் அப்படின்னு கேட்டுட்டா. சரியா பார்த்தா இந்த ரத்னாகரன் அப்படிங்கிற வாழ்க்கையுடைய திருப்பமே சப்தரிஷிகள் கேட்டதுனால இருக்கலாமே தவிர, அதுக்கும் மேல உருப்படி மேல மனைவி தான். மனைவி இப்படி சொல்லலைன்னா அவருக்கு அந்த தோற்றமே ஏற்பட்டு இருக்காது. மனைவி இப்படி சொல்லிவிட்டா, நீங்க பண்ற கர்மா நீங்க தான் அனுபவிக்கணும், அதுல நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம் என்று சொன்னதும் ரத்னாகரனுக்கு மனதுல உதித்தது. என்னது அப்படின்னு நேரா போய் சப்தரிஷிகளுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றா, நான் கேட்டேன் அவ எடுத்துக்க மாட்டா சொல்லிவிட்டா, நான் தான் அனுபவிக்கணும் இதனுடைய பலன், நான் பண்ணின கர்மத்தினுடைய பூரா பலன் நான் மட்டும்தான் அனுபவிக்கணும், இதுல இருந்து முக்தி பெறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு போதம் வந்து அந்த நமஸ்காரம் பண்ணி சப்தரிஷிகள்கிட்ட கேக்குறா. சப்தரிஷிகள் பரம கருணையினால அவனை எழுப்பி சொல்றா, இதுக்கு உண்டு வழி உண்டு, அதுக்கு முதல்ல மனசை சுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க உட்காருட்டு தபஸ் பண்ணுன்னு சொல்றா. அப்ப தபஸ்னா என்ன? இந்த ரத்னாகரன் பாவம் ஒரு வேடுவன், அவனுக்கு என்ன தெரியும் தபஸ் அப்படின்னா, தபஸ் என்ன தெரியாது சொன்னதும், சரி நீங்க உட்கார்ந்து மரா மரான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அருள் பண்ணி சப்தரிஷிகள் கிளம்பி விட்டா. இவரும் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த போதத்தினால ஜபம் பண்ணிட்டு இருந்தா, கிட்டத்தட்ட 7 வருஷம் அப்படியே ஜபம் பண்ணிட்டு இருந்தா, அவரை மூடி மண் புற்று அப்படியே மூடி எடுத்து, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல வால்மீகம் அப்படின்னு பேர், வால்மீகம். 7 வருஷம் கழிஞ்சு திருப்பி அந்த சத்தரசிகள் அந்த வழியா வரத்த, ஒரு அழகான ஜோதி ஸ்வரூபமான ஒரு உணர்வு அங்க அவளுக்கு கிடைக்கிறது, ஒரு ஜப சத்தம் கேக்கிறது, எங்கேருந்து பார்க்கறத வால்மீகம் மூடின்னு இருக்கு ஒரு இடத்துல இருந்து சத்தம் கேக்கிறது, அதை திறந்து பார்த்தா அங்க ஒரு முனிவரா பிரகாசமோட திவ்ய தேஜஸோட அங்க அந்த ரத்னாகரன் காட்சி கொடுக்கிறார். அதனால சப்தரிஷிகள் அங்க அவருக்கு பேரும் கொடுத்தா வாத்மீகி அப்படின்னு, வால்மீகத்தினால இருந்து வந்ததுனால வால்மீகி அப்படின்னு அவர் மகர்ஷி ஆவராராம். இந்த ஜபத்தினால என்ன ஜபம், தபஸ் பண்ணினாரே இல்லையோ, அந்த தபஸ்னால அவர் ராமரை தெரிந்தார், ராமரை தெரிந்ததும் அவர் முனிவராயிட்டார். சாதா ரத்னாகரன் வால்மீகியா மாறின அந்த கதை இருக்கே, தபஸ்னால மாறினாரு, அந்த தபஸ் தான் ராமாயணம் என்று இயற்றினார். அது எப்படி, இந்த வால்மீகி மகர்ஷியுடைய கதை எப்படி ராமாயணம் அப்படின்னு கேட்டா, வால்மீகம் அப்படின்னா மண்ணுன்னு சொன்னேன், இந்த மண்ணு தான் நம்ம சரீரம், மனிதனுடைய சரீரம் மண்ணு, மண்ணில இருந்து தான் வந்திருக்கு, மண்ணுலதான் போகவும் போறது. அப்பேற்பட்ட இந்த சரீரம் பகவத்கீதால கிருஷ்ணனே சொல்றாரு, அநித்யம சுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம். அநித்யம் அசுகம் லோகம், இந்த லோகம் வந்து அசுகம் உள்ளது, அநித்தியமானது, அதனால இமம் பிராபிய பஜஸ்வமாம், என்னையே பஜனம் பண்ணு அப்படின்னு சொல்றாளே. அப்படின்னா இந்த ரிஷிக்கு, இந்த வால்மீகி மகர்ஷிக்கு ரத்னாகரன் அப்படிங்கிற ஒருத்தர் தபஸ் பண்ணி ஞானத்தோட கண்ணு திறந்ததுனால அவர் ரிஷி ஆனார் இல்லையோ, அந்த ஞான கண் என்னதுன்னா ராமர் அப்படிங்கிறது சாதிக்கிறாங்க. ராமருடைய ஞானக்கண், ராமர் என்கிற ஞானக்கண் திறந்ததுனால மனதுல அவர் ரிஷீஸ்வரனானார் அப்படின்னு புரியறது. அந்த கதையைதான் ராமாயணமும் சொல்றது. அப்பேற்பட்ட ராமரை சொல்லக்கூடியது ராமாயணம். சரி, இந்த காவியத்திலிருந்து ரொம்ப முக்கியமான நாலு விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். என்னது, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா ராமர் ஆகலாம் அப்படின்னு நாலே நாலு விஷயங்கள்ல நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், வாழ்க்கையில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும். ஏதோ வாழ்ந்துட்டு போகாமல், என்ன லட்சியம் அப்படின்னா டு பிகம் எ டாக்டர் இல்லைன்னா என்ஜினியர் அப்படின்னு எல்லாம் இல்லாமல், வாழ்க்கை நம்மளோட ஆத்மாவா ஒரு ஜீவன் எடுத்து வந்திருக்கோம், இந்த பூமியில பிறவி எடுத்திருக்கோம், இந்த பிறவி பலன் என்னது, என்ன இதனுடைய பலன், நான் எதுக்கு பிறவி எடுத்திருக்கேன் என்று யோசித்து அதனுடைய லட்சியம் என்னதுன்னா பரபிரம்மத்தை அடைவது, என்னதுன்னு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது, அந்த ஜிக்ஞாசையும் கியூரியோசிட்டி இங்கிலீஷ்ல. எப்பவுமே பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்தாலே போதும், பகவானே தெரிஞ்சு விடலாம். அப்போ வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேணும் என்று ராமர் காட்டுறார். இன்னையோ லட்சியம் இருக்கக்கூடிய மனிதன், அந்த மனிதனுக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படலாம். அப்படி கஷ்டங்கள் ஏற்படுறத அதை தைரியமா நின்று அதை எதிர்த்து அதை ஜெயிக்கிறது தான், அதை எப்படி தாண்டதுன்னு பார்த்து தாண்டி விடணும் அப்படின்னு காட்டி தரது ராமர். இந்த ராமாயணத்துல ராமர் மூலமா நம்மளுக்கு காட்டி தரார். கஷ்டங்கள் எல்லாருக்கும் தான் வரும், அவாவா கர்ம பலன் கேட்டா அப்படி கஷ்டங்கள் சுகங்கள் வந்துட்டேதான் இருக்கும். ஆனா கஷ்டங்கள் வந்துடுத்தே, நான் இத்தரையெல்லாம் தர்மப்படி நடந்தும் சத்தியசந்தமா இருந்துட்டும் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் வருதே பகவானே, எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட போய் புலம்புவோமே. அது புலம்பாம அது வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கஷ்டங்கள் வந்ததானே பகவானே நினைக்கிறோம், கஷ்டங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அது எப்படி தாண்டலாம் என்று நம்ம சிந்தித்து தாண்டி விடணும்னு காட்டுறார். அடுத்தது மூணாவது என்னது அப்படின்னா, மத்தவாளால பல கஷ்டங்கள் நம்மளுக்கு ஏற்படும், அதனால மத்தவாளை வெய்யாம இல்லையா அந்த கஷ்டங்கள் எப்படி அவரால் வந்தது இவரால் வந்ததுன்னு நினைச்சு பார்க்காம அந்த கஷ்டங்களை கல்லா வைத்து பவுண்டேஷனா போட்டு செதுக்கி நம்ம ஒரு வீடு கட்டி விடணுமா அப்படின்னா என்ன அர்த்தம், அவ தரக்கூடிய கஷ்டங்கள் இருக்கே அந்த கஷ்டங்களை வைத்துண்டு அதை பிடித்துண்டு நம்மள் உயர்ந்துக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியா ஆக்கிக்கணும், அவ பண்ணது ஒரு பாடம், அந்த பாடத்திலேந்து படித்து இப்படிதான் வாழம் என்று கற்றுக்கொள்ளணும்னு சொல்றான். நாலாவது, இப்படியெல்லாம் இருந்தும் நம்ம ஒரு நல்வழியில போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மத்தவாளை பார்த்து அவளுடைய மனதை புரிந்து அவளையும் நல்ல வழிக்கு நன்னடத்தைக்கு கொண்டு வரணும். நம்ம மட்டும் இருந்தா போறாது, ஏன்னா மத்தவாளுடைய உள்ளையும் சாட்சாத் பரபிரம்மம் தானே, நம்மளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதானே அவளுக்குள்ளயும் இருக்கு. அதுதான் ராமர் பண்றார். ராமர் வனவாசம் கிளம்பினதும் அங்க வந்து குஹ சக்கியம் ஏற்படுறது, ஒரு வேடுவன் கூட கட்டி பிடிச்சு ஆத்ம சகா அப்படின்னு சொல்றான். ஏன் இது சொல்லணும், குஹனை பார்த்து, ஏன்னா குஹனுக்குள்ளயும் பகவான் தான் இருக்கார். அதே மாதிரி ஜட்டாயுக்கு கட்டி பிடிச்சுக்கிறார், எதுக்கு ஆலிங்கனம் பண்றார், ஏன்னா அவருக்குள்ளேயும் பகவான் தான். இப்படி சர்வமும் பகவன் மயமா தெரிஞ்சிருதுன்னா அவாளையும் நல்வழிப்படுத்தணும், நம்மளுக்கு எது கிடைச்சிருக்கோ அவளுக்கும் சொல்லி புரிய வைத்து அவாளையும் பகவத் பாதையில கொண்டு வர்றது சிரேஷ்டமான விஷயம்னு ராமர் காட்டித்தர ராமாயணத்திலேருந்து. இப்படி நான் ஏதோ நாலணம் தான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி பல பல பல விஷயங்கள் இருக்கு, அது ஒவ்வொரு நாளா அனுபவிச்சென்று வரும். இப்போ இங்க தபஹா அப்படின்னு சொன்னேன், தபஸ்வாத்யாய நிதத்தம் தபஸ். இப்ப வால்மீகியோடைய தபஸ் பத்தி சொல்றார் அப்படின்னு நம்ம ராமாயணம்னு எடுத்துட்டோம். இப்ப இதுல என்ன சொல்றா, தபஸ்வாத்யாய நிரதம் வாக்விதாம்பரம், அதாவது தபஸையும் தபஸை பண்ணக்கூடியவரும் சுவாத்தியாய நிரதம் அப்படின்னா வேத அத்தியாயனம் பண்ணி, அது வேத அத்தியாயனம் மட்டும் சும்மா வேதத்தை படித்து வேதம் சொல்றது மட்டும் கிடையாமல் அதுல என்ன விஷயங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன, அதை எங்க பிரயோகம் பண்ணணும் போன்ற விஷயங்கள் எல்லாமே புரிந்து இருக்கக்கூடியவர். வாக்விதாம், வேதங்களை தெரிந்தவர், நன்னா தெரிஞ்சவர். வரம், வரம்னா ரொம்ப உத்தமனா இருக்கக்கூடியவரும். முனி புங்கவம், முனிவர்களே சிரேஷ்டனா இருக்கக்கூடிய நாரதம், நாரத முனிவர்கள், முனிவரட்ட அப்படிங்கிற நாரதன் அப்படின்னா என்ன அர்த்தம், பரமாத்மிகமான ஞானத்தை கொடுப்பவன் அர்த்தம். நம்ம எந்த புராணம் எடுத்துட்டாலும் நாரதர் தான் ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கா எல்லாருக்குமே, எல்லா ஜீவனும் கரை தாண்டறதுக்காக அந்த நாரதர் தான் வந்து அருள் பண்ணியிருக்கார் அல்லவா. லோக குரு என்றே சொல்லுவார்கள் நாரதரை. அப்பேற்பட்ட நாரத முனிவர்கிட்ட தபஸ்வியான வால்மீகி முனிவர், நம்ம சொன்னோம் இந்த நாரதர் தபஸ் பண்ண கூடினவர்னு இதுல சொல்லியிருக்கா. மேலும் தபஸ்வியான வால்மீகி முனிவர் என்ன பண்றார், ரொம்ப பரிபப்ரச்ச, ரொம்ப வினயத்தோட, ரொம்ப அடக்கம் ஒதுக்கமா ஒரு கேள்வி கேட்கிறாராம். என்ன கேள்வி கேட்டார், இப்படிதான் தொடங்கிறது ராமாயணம் அப்படிங்கறதே, நம்ம ஒரு முள் முனையில வந்து நிறுத்தக்கூடிய மாதிரி தான் தொடங்கிறது. ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறார் நாரதன், வால்மீகி முனிவர் கேட்கிறார் ஒரு கேள்வி. என்ன கேள்வி, அதனுடைய பதில் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும்படியாகவே ஒரு முதல் ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. சரி, என்ன கேள்வி கேட்கிறார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்ய வாக்கியோ திருடவ்ரதஹ. என்ன கேள்வி, இந்த உலகத்துல அஸ்மின் லோகே சாம்பிரதம், நான் இந்த லோகம் சொல்றேன் அதுக்காக வேற ஏதோ இடத்துல வேற ஏதோ சமயத்துல நினைச்சுக்காதவங்க, இப்போ சாம்பிரதம் லோகே இந்த சமகாலத்துல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல குணவான் யாரு, குணவான் கஷ்ட வீரியவான், குணவான் ஆறாவரார், வீரியவான் யாரு, தர்மஜ்ஞாச்ச தர்மத்தை நன்கு தெரிஞ்சவன் யாரு, கிருதஜ்ஞாச்ச கிருதஜ்ஞனா நன்றி தெரியறது. நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம், அது ஒரு சமயம் ஏதாவது பிரச்சனையானா அதை மறந்து இந்த பிரச்சனையை மட்டும் மனதில் வச்சுப்போம், நன்றியை மறந்து பிரச்சனையை மட்டும் மனதில் வச்சுப்போம் இல்லவா. இப்ப நன்றா இவர் வந்து நன்றியோட இருப்பவன் யாரு அப்படின்னு கேட்கிறார். சத்திய வாக்கிய, சத்தியம் மட்டும் சொல்பவது யாரு, திருடவிரதஹா, விரதத்துல திருடமா இருக்கிறது. நம்ம விரதம் எடுத்துட்டு சரி அப்படியே பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம்னு நம்மளுக்கு சௌகரியத்துக்கு மாத்திப்போமே அப்படியெல்லாம் இல்லாம திருடவிரதனா இருக்கிறவனும். திருடவிரதஹா கஹ, யாரு, அடுத்த கேள்வி, சாரித்ரேண சகோ யுக்தா சர்வபூதேஷு கோஹிதா, சாரித்ரேண, சாரித்திரேன அப்படின்னா அவ குலத்துல ஒரு ஆச்சாரம் இருக்குமே அந்த ஆச்சாரத்தை கூடினவன் யாரு, யுக்தஹாச்ச கஹா. சர்வ பூதேஷு ஹிதஹா கஹா, சர்வ பூதங்களுக்கும், சர்வ பூதம்னா பிராணிகள், உலகத்துல இருக்கக்கூடிய சராதரங்கள் எல்லாமே பூதங்கள் தான். சர்வ பிராணிகளுக்கும் ஹிதத்தை பண்ணக்கூடியனது யாரு, ஹிதம்னா என்னது, நல்லது, அது வந்து அவளுக்கு சிலப்போ துக்கம் தருமா இருக்கலாம் ஆனா அவருக்கு நல்லது இதுதான் அப்படின்னு தெரிந்து பண்ணக்கூடியது. சர்வ பிராணிகளுக்கும் ஹிதத்தோட கூடினவர் யாரு, வித்வான் கஹ, வித்வான் நிபுணன் யாரு, சமர்த்தஹாச்ச சமர்த்தன் யாரு, ஏக பிரிய தர்ஷனாச்ச. பிரியம் மட்டுமே, அன்பு மட்டுமே பார்க்கிறவன் யாரு? ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ துதிமான் கோன சூயகஹ கஸ்ய பிப்யதி தேவாஶ்ச ஜாத ரோஷஸ்ய சம்யுகே. ஆத்மவான்கஹ, ஆத்மவான்னா தைரிய, தைரியம் உடையவன் யாரு? ஜிதக்ரோதஹ, குரோதத்தை ஜெயித்தவன் யாரு? குரோதத்தையே கண்ட்ரோல்ல வைக்கக்கூடியவர் யாரு? துதிமான், காந்தி உள்ளவன் யாரு? அனசூயகஹ, அப்படின்னா அசூயை, பொறாமை இல்லாதவன் யாரு? சம்யுகே ஜாத்தரோஷஸ்ய கஸ்ய. சம்யுகே போர்ல கோபம் பூண்ட எவன் ஒருத்தனை தேவர்கள்லாம் பயப்படுறா? ஜாத்தரோஷஸ்யனா கோபம்னா கோபமுடைய. இப்ப முன்னாடி நம்ம சொன்னோம் ஜிதக்ரோதஹன்னு சொல்றோம், இங்க ஜாத்தரோஷஸ்ய அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல ஜிதக்ரோதான கோபத்தை ஜெயித்தவன் அப்படின்னா கோபமே இல்லாதவன் சொல்லிட முடியாது. கோபத்தை ஜெயிக்கிறவன்னா நம்மளுக்கு வேண்ட சமயத்துல கோபம் வரணும், வேண்டா அப்படிங்கறத கோபத்தை அடக்கி வைக்கிறதுக்கு நம்மளால முடியணும். அவரை அவர்களை தான் ஜிதக்ரோதான்னு சொல்றது. அப்ப இங்க என்ன வருது? போர்ல சண்டையின்னு வந்துட்டா தப்புனா அதுக்கு கோபம் வந்துதானே ஆகணும். அப்ப அப்பேற்பட்ட கோபம் வந்தா தேவர்கள் கூட பயப்படக்கூடியவர் யாரு? இப்படின்னு சொல்லி 16 குணங்களை கேட்கிறார். 16 குணங்களை கேட்டு ஏதத் இச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் இமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். இதை கேட்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஏனென்றால் இத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கு. இப்படி உள்ள ஒரு மனுஷனைன்னு கேட்கிறார். ஏதோ ஒரு இத்திரையெல்லாம் குணம் சொல்லி ஏதோ ஒரு தேவர்கள் அப்படின்னு சொன்னா சுலபமா சொல்லிடலாம். இது ஒரு நரம் அப்படின்னு எடுத்து காட்டுறார். நரம் ஞாதும், இத்தனையும் குணங்கள், இதுல ஏதாவது ஒரு குணங்களாவது இருந்தாலும் போதும், ஒரு குணம் இருக்கக்கூடிய நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனை யதார்த்தமா இருக்கானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். மகர்ஷே, முனிவரே அப்படின்னு கூப்பிடுறார். நீங்கள் இத சொல்லித்தரத்துக்கு உங்களுக்கு தான் யோக்கியதை உள்ளது. துவம் சமர்த்தா, நீங்க தான் சமர்த்தர் இத சொல்லித்தரத்துக்கு, அப்படி நீங்கள் எனக்கு அருள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அடுத்தது சொல்ல தொடங்குறார். சித்வா சைதத்ரிலோகஜ்ஞோ வால்மீகே நாரதோ வசஹ ஸ்ரூயதாமிதி சாமந்த்ரிய பிரஹிஷ்டோ வாக்கியமப்ரவீத். இந்த வால்மீகியுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு மூணு உலகங்களோடையும் எல்லாம் தெரிந்தவரான திருலோகஜ்ஞா, மூணு உலகத்திலையும் என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம், ஏன்னா அவர் சஞ்சாரம் பண்றவர் அல்லவோ, நாராயண நாராயண நாராயணா சொல்லி இது மூணு உலகங்கள்லயும் சஞ்சாரம் பண்ணி எல்லாருக்கும் ஹிதம் பண்ண கூடினவர். அப்பேற்பட்ட அந்த நாரத முனி ரொம்ப சந்தோஷமானார்களா, பிரஹிஷ்டஹ, ரொம்ப சந்தோஷமாயி அந்த க்ஷணமே இது வந்து என்ன கவனமா கேளுங்கோ என்று சொல்லி அவர் பதில் சொல்றாராம். என்ன சொன்னார்? பகவோ துர்லபாஸ்தைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ முனே வக்ஷ்யாம்யஹம் புத்வா தைர்யுக்த ஸ்ரூயதாம் நரஹ. ஏ முனிஸ்ரேஷ்டா, இப்போ வால்மீகி முனிவர் வந்து நாரதரை முனே மகர்ஷேன்னு கூப்பிடுறதுல ஆச்சரியம் இல்லை. திருப்பி நாரத மகர்ஷியும் வால்மீகிய முனேன்னு கூப்பிடுறா, முனிவரே அப்படின்னு திருப்பி கூப்பிடுறா. நீங்கள் இப்ப சொன்னப்பட்ட குணங்கள் இருக்கே இல்லையோ, அது பூராவும் பாக்கிறது ரொம்ப துர்லபம், துர்லபாகாச்சேவ, ரொம்ப துர்லபமாக்கும்பா. நான் யோசித்து உனக்கு ரொம்ப வக்ஷாமி, ரொம்ப விவரமா சொல்றேன். இத்தனையும் சொன்ன ஒரு நரஹா ஸ்ரூயதாம், நீ சொன்னே அத்தனை குணங்களும் நிரம்பின ஒரு மனிதன் இருக்கான், அவரை பத்தி நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ என்று சொல்லி அந்த மனிதனை பத்தி சொல்ல தொடங்குறார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனேஷுதஹ நியதாத்மா மஹாவீர்யோ த்யுதிமான் த்ருதிமான் வஷீம். ராமஹா நாம ஸ்ரீராமன் அப்படிங்கிற ஒருத்தர் ஜனைஹி ஸ்ருதஹ, ஜனங்களால கீர்த்திக்கப்பட்டவன், ஸ்ருதஹ வாழ்த்தப்பட்டவன், மட்டுமல்ல இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ, இக்ஷ்வாகு குலத்துல பிறந்தவன் அவதரித்தவன் அப்படின்னே சொல்றான். நியதாத்மா நிர்வீகாரன், மகாவீரியா மகாசக்திமான், காந்தி உள்ளவர், திருடநிச்சயம் உள்ளவர், எல்லாத்தையும் வசிங்கிறா, எல்லாத்தையும் தன் வசத்துக்கு ஆக்கக்கூடியவர், புத்திமான் நீதிமான் வாக்னி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணா, விபுலாம்சோ மகாபாகு கம்புக்ரீவோ மகாஹனு. புத்திமான், புத்திசாலியா இருக்கக்கூடியவர், நீதிசாலி, வாக் சாமர்த்தியம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பன்னன், சத்ருக்களை இல்லாம பண்ணக்கூடியவன், விரிந்த மார்போட கூடினவன், நீண்ட மகாபாகு பெரிய கை கைகளோட கூடினவன், கம்புக்ரீவஹ சங்கு மாதிரி இருக்கக்கூடிய கழுத்துள்ளவன், மகாஹனுஹூம் அந்த என்ன புஷ்கு புஷ்கன் இருக்கக்கூடிய கவிழ்கள் கண்ணம் அப்படி இருக்குமா. மகோரஸ்தோம் மகோரஸ்கோ மகேஷ்வாசோ விரிந்த மார்பு இருக்கிறவன், கூடஜத்ரு மகேஷ்வாச ரொம்ப வில்லாளி வீரனா இருக்கக்கூடியவன், அப்படியே அந்த மார்பு அப்படி கம்பீரமா இருக்கக்கூடியது, அரிந்தமக சத்ருக்களை அடக்கக்கூடியவன், ஆஜானு பாகு பாகுனா தன்னுடைய புஜங்கள் கைகள் இருக்கே எப்படி இருக்குமா, கால் முட்டு வரைக்கும் இருக்குமா, அப்படி நீண்டத பிரிஷா இருக்குமா. சுஷிராஹா அழகார்ந்த சிரஸ் ராமருடையது, சுல்லலாட்டஹா அழகான்ற நெற்றித்தளமா இருக்கிறவர், சுவிக்ரமஹா அழகார்ந்த கால், சமசம விபக்தாங்கஹ ஸ்னிக்தவர்ணஹ பிரதாபவான். சமசம அதாவது கரெக்டா ஒத்தாப்புல எத்தனை அங்கங்கள் எல்லாம் என்னென்ன அளவுல இருக்கணுமோ அதே மாதிரி அப்படியே அச்சட்டா இருக்குமா. சாமுத்ரிகா லட்சணம் பூரா புரிந்தினவர் அப்படின்னு சுருக்கமா சொல்லிடலாம். ஸ்னிக்தவர்ணஹா ஒரு கருப்பு கரு பச்சையா இருக்கக்கூடியவர், பிரதாபவான் பிரதாபசாலியா இருக்கக்கூடியவன், தடித்த மார்புள்ளவன், விசாலமான நேத்திரம், கண்கள் அழகா விசாலமா இருக்குமா, சின்னதா குறுங்கிய மாதிரி இருக்காது, விசால நேத்திரமா இருக்கிற லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா சோபையுள்ளவன், மங்களகரமான லட்சணங்கள் கூடினவன், மங்களத்தை தரக்கூடியவன் சொல்லிடலாம். இங்க லக்ஷணா சுபலக்ஷணா சுபமான லட்சணங்கள் உடையவன், தர்மாத்மா தர்மஜ்ஞஹ சத்யசந்தஸ்ச ப்ரஜானாம் ச ஹிதே ரதஹ யஶஸ்வி ஜ்ஞானசம்பன்னஹ சுசர்வஷ்யஹ சமாதிமான். தர்மஜ்ஞஹ தர்மம் தெரிந்தவன், சத்யசந்தஹ சத்யசந்தனா இருக்கக்கூடியவர், அது மட்டுமல்ல ப்ரஜானாம் ஹிதே ரதஹ ப்ரஜானாம் பிரஜைகளுடைய நன்மைகளை நன்மைகள்ல ஆசை உள்ளவர், யசஸ்வி யசஸ்வி இருக்கக்கூடியவர், கீர்த்திசாலியா இருக்கக்கூடியவர், ஞான சம்பன்னஹா ஞானம் பரிபூர்ணமா சம்பன்னமா இருக்கக்கூடியவர், சுச்சிஹி ரொம்ப சுத்தியா இருக்கக்கூடியவர், வஷ்யஹா தன்னை நாடி வந்தவாளுக்கு வசப்பட்டவன் அப்படிங்கிறான், சமாதிமான் அதாவது ரொம்ப ஜாகரூகனா இருக்கக்கூடியவர், ஆஷத ரக்ஷனா ஜாகரூகனா இருக்கக்கூடியவர், பிரஜாபதி சமஹா பிரம்மதேவருக்கு சமானமா இருக்கக்கூடியவர், ஸ்ரீமான் தாத்தா திபு நிஷூதன ஸ்ரீயோட கூடினவன், பிரஜைகளை நன்கு காப்பாத்த கூடினவர், சத்ருக்களை என்ன சத்ருக்களை அடக்கினவன்னா காமாதி சத்ருக்களை, காமம் குரோதம் போன்ற சத்ருக்களை எல்லாம் அடக்கினவன் அப்படிங்கறதுக்காக ரிபு நிஷூதனஹா என்று சொல்றார். அது மட்டுமல்ல ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய இந்த ஜீவ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் பிராணி சமூகங்கள் பூராவையும் காப்பாற்றக்கூடியவர், அது மட்டுமல்ல தர்மஸ்ய பரிரக்ஷிதா தர்மத்தையும் நன்கு காப்பாற்றக்கூடியவர், ச சுவஸ்ய தர்மஸ்ய ரக்ஷிதா. அது மட்டுமல்ல, தர்மம் பல தர்மங்கள், தர்மத்திலேயே நிறைய தர்மங்கள் உண்டு, அதெல்லாம் நல்லா காப்பாத்துவார். அது மட்டுமல்லாமல் ஸ்வஸ்ய தர்மஸ்ய, தன்னுடைய க்ஷத்ரிய தர்மம் இருக்கே அந்த தர்மத்தையும் காப்பாத்த கூடினவர். ஸ்வதனஸ்ய ச ரக்ஷிதாம், எல்லாத்தையும் எல்லா தர்மத்தையும் காப்பாத்தக்கூடியவர். சிலதெல்லாம் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய வேண்டப்பட்ட ஜனங்களுடைய தர்மத்தையும் காப்பாத்தாம போயிடுவா. ஆனா ராமர் அப்படி கிடையாதாம். ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, தன்னை சார்ந்த ஜனங்களுக்கு அவாளை காப்பாத்தக்கூடியவர், அவர்களை காப்பாத்தக்கூடியவர். அடுத்ததோ, வேத வேதாங்க தத்வஜ்ஞோ தனுர்வேதேஜ நிஷ்டித சர்வசாஸ்திர அர்த்த தத்வஜ்ஞ ஸ்மிருதிவான் பிரதிபானவான். வேத வேதாங்க தத்வஜ்ஞ, வேத வேதாங்கங்களை பத்தி அதனுடைய தத்துவத்தை பத்தி நன்னா தெரிஞ்சின்றவர். தனுர்வேதே, தனுர்வேதத்துல நன்னா நிஷ்டிதா, நல்ல வசம் இருக்கு அவருக்கு, நல்லா பரிச்சயம் இருக்கு அந்த தனுர்வேதத்துல. சர்வ சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞ, இப்படி எல்லா சாஸ்திரங்களுடையும் சூக்ஷ்மத்தை, அதுல என்ன சொல்லியிருக்க தத்துவத்தை அப்படின்னு நல்லா தெரிஞ்சின்றவர். ஸ்மிருதிமான், ஞாபக சக்தி இருக்குமா, சட்டுன்னு என்ன சொல்லி தந்து ஒரு 10 வருஷம் கழிஞ்சு கேட்டுனா அவர் கரெக்டா சொல்லுவாராம் ராமர். அவ்வளோ ஞாபக சக்தி இருக்க கூடினவர். பிரதிபானவான், மேலுக்கு மேல விஷயங்களை பிரகாசப்படுத்தக்கூடிய புத்தி சக்தி இருக்க கூடினவர். சர்வலோக பிரிய சாது, சகல உலகங்களுக்கும் பிரியமா உள்ள கூடினவர். சாது நல்லவர், அதீனாத்மா விசக்ஷணா, கம்பீரமான சுவாவமா அதீனாத்மா. அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கீழறங்கி போனோம் அப்படிங்கறது அப்படியெல்லாம் ராமர் போக மாட்டாங்க, கம்பீரமா இருப்பறம் சுபாவத்தோட கூடினவர். விசக்ஷணா, அதி சமர்த்தனா இருக்க கூடினவர். சிந்து பிகி சமுத்திர இவ, நதிகள் எல்லாம் சமுத்திரத்துல போய் சேருமே அதே மாதிரி சஜ்ஜனங்கள் எல்லாருமா சத்திகி சர்வதா அபிகதா, சஜ்ஜனங்கள் பூரா சமுத்திரத்துல நதிகள் சமுத்திரம் போகும்படியா சஜ்ஜனங்கள் ராமர்கிட்ட போய் அடையக்கூடினா சமுத்திர மாட்டமா இருக்க கூடினவர். ஆரிய சர்வ சமச்சைவ, பூஜை பண்ணறதுக்கு அர்ஹதை உள்ள கூடின இருக்கிறவர். எல்லார்ட்டையும் சர்வ சமஹா சமபாவனை, ஏற்ற தாழ்வெதும் பார்க்காம சமபாவனத்தையோ பாவனையா இருக்க கூடினவர். அது மட்டுமல்ல எப்பவும் பிரியமா இருக்க கூடினவர். அந்த பார்வையே ஏக பிரிய தர்ஷன, பிரியத்தை மட்டும் தருக்கூடின பார்வை இருக்க கூடினவர். சஹ கௌசல்யானந்தவர்தனா, கௌசல்யோடைய ஆனந்தத்தை கூட்டுபவன். மட்டுமல்ல சர்வ குணோபேதா, வாத்மீகி கேட்ட கேள்விக்கு பதிலோட இதுல சொல்றாரு, சர்வ குணோபேதா, நீங்க சொன்ன சமஸ்த குணங்கள் நிரம்பினவனா இருக்கார். சமுத்திரைவ காம்பீரியே, காம்பீரியத்துல சமுத்திரம் மாதிரியாம். தைரியேன ஹிமவான் இவ, தைரியத்துல ஹிமாலயம் மாதிரி இருப்பவர். வீரியே விஷ்ணுனா சதிருஷா, பராக்கிரமத்துல விஷ்ணுக்கு சமானமா இருக்க கூடவர். சோமவத் பிரிய தர்ஷனா, சந்திரனை மாதிரி பிரியமான ரூபத்தை காண்பவர். காலாக்னி குரோதே காலாக்னி சதிருஷா, கோபத்துல காலாக்னி அப்படின்னா பிரளய கால அக்னி இருக்கே அதுக்கு துல்லியமா இருப்பாம். கோபம்னு வந்துட்டா அப்படி இருக்குமாம், கோரமா இருக்குமாம். க்ஷமையா பிருத்திவி சமஹா, பொறுமையில பூமிக்கு சமமாம். தியாகே தனதேன சமஹா, தனதேனா குபேரர் சொல்றா, தானம் பண்றதுல குபேரருக்கு நிகரா இருப்பவர். சத்தியே அபரஹா தர்மஹா இவ, சத்தியம் சொல்றதுல இன்னொரு தர்ம தேவனை மாதிரி இருக்க கூடினவர் ராமர். இப்பேற்பட்ட குணங்கள் கூடினவனும், ஏவம் குணசம்பன்னம் சத்திய பராக்கிரமம், சத்தியத்திலையும் பராக்கிரமத்திலையும், பராக்கிரமத்துல எந்த தப்பும் இல்லாத சத்தியமா இருக்க கூடினவரும், சிரேஷ்ட குணைகி குணங்கள் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கக்கூடிய குணங்கள் கூடினவனும், பிரகிருத்தினாம் ஹிதைஹி ஜனங்களுக்கெல்லாம் நன்மைகள் பண்ணக்கூடியவரும், யுக்தம் எல்லாருக்கும் யுக்தமா இருக்கக்கூடியவர், நன்மையை மட்டும் யோசிக்க கூடினவர், பிரியம் பிரியனா இருக்கக்கூடியவன், ஜேஷ்டம் சுதம் மூத்த புத்திரனான ஸ்ரீராமரை அந்த ராஜா, அந்த ராஜா மகிபதிஹி தசரதா, தசரதன் அப்படிங்கிற ராஜா, ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஆசையினால, பிரகிருதி பிரியகாமியா ஆசையினால யௌவராஜ்யேன சம்யோக்தும் பிரீத்யா ஐச்சத். யௌவராஜ்யம், யுவராஜாதிகாரத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட பிரீத்தியா, பிரீத்தியோட ஐச்சத்து அப்படின்னா அவர் தீர்மானம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். அதாவது ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு விடலாம், யுவராஜாதிகாரத்தை கொடுத்து விடலாம் என்று தீர்மானம் பண்ணினார். அப்ப என்னாச்சா, அபிஷேகத்துக்கு வேண்ட சாமகிரிகள் எல்லாம் பண்ணி ரெடி ஆயின்றிருக்கத்த முன்னாடி பூர்வம் தத்தவரா, முன்னாடி கொடுக்கப்பட்ட வரத்தை யோசித்து அவருடைய மனைவியான கைகேயி அம்மா வந்து, கைகேயி தேவி அப்படின்னே சொல்றா, கைகேயி தேவி வந்து இந்த தசரத மகாராஜாட்ட போய் வரத்தை கேக்குறா. ராமஸ்ய விவாசனம் பரதஸ்ய அபிஷேசனம், ராமரை தன்னுடைய இந்த ராஜ்யத்தை விட்டு நீக்கி வைக்கணும். அது மட்டுமல்ல, இரண்டாவது வரம் என்னன்னா பரதனுக்கு விட்டாபிஷேகத்தை சொல்லணும் என்று வரம் அயாச்சத வரமாக அவள் யாச்சனை பண்ணினா கைகேயி தேவி என்று சொல்றார். ராஜாவான அந்த தசரதர் தர்மமாக கூடின அந்த பாசத்தினால கட்டுப்பட்டு பிரியபுத்திரனான ராமரை சத்தியவாக்க சொல்லிட்டேனே, சத்தியம் கொடுத்துட்டேனே அந்த வாக்கியத்தினால தன்னுடைய இந்த விவாச யாமாச, தன்னுடைய இந்த ராஜ்யத்திலேருந்து, சொந்தம் ராஜ்யத்திலேருந்து மாற்றி வைத்தார். அந்த வீரன் ச வீரஹா ராமரை சொல்றா இங்க, வீரன் அப்படிங்கிற என்ன, நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு துக்கம் ஏற்படுறத அதை தைரியத்தோட முன்னின்று அதை தாண்டி விடணும் என்று ராமாயணத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன்னே, அதே மாதிரிதான் இங்க ராமர் காட்டித்தர. அந்த வீரன் பிரிய காரணா, பிரியம் அப்படிங்கிற காரணத்தினால, எப்படி தசரதர் சத்திய வாக்குனால தர்மம் அப்படிங்கிற காரணத்தினால ராமரை மாற்றினாலோ, அகற்றி நிறுத்தினாரோ, அதே மாதிரி ராமரோ பிரிய காரணா, பிரியத்தினால, அந்த காரணத்தினால கைகேயி அம்மாக்கு வாக்கு கொடுத்ததுனால அந்த அப்பாவுடைய அந்த பிரதிஜ்ஞாம், பிதுகு பிரதிஜ்ஞாம், அப்பாவுடைய அந்த பிரதிஜையை நடத்தணும் என்று அனுபாலயன், அதை நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கறதுனாலேயே வனஞ்சகாம வனத்துக்கு கிளம்பினார். அப்படி ராமர் காட்டுக்கு கிளம்பலாம் என்று தீர்மானம் பண்ணதும் வினய சம்பன்னஹா சுமித்ரானந்தவர்தனஹா, ரொம்ப வினய சம்பந்தமா இருக்கக்கூடியவரும், சுமித்ரையுடைய ஆனந்தத்தை கூட்டுபவனும், பிரியனுமா இருக்கக்கூடியவனும், தம்பியா இருக்கக்கூடியவனும், பிரீத்தியோடு இருக்கக்கூடியவனுமான அந்த லக்ஷ்மணன் தன்னுடைய அண்ணாவுடைய பாவத்தை பிரதர்ஷனம் பண்ணும்படியாக, அனுதர்ஷன் எல்லாத்தையும் காட்டும்படியாக ரொம்ப அன்புனாலேயே ஸ்னேகாது அப்படிங்கிற, ஏதோ கட்டுப்பட்டு அண்ணா போறாளே நானும் போனமே அண்ணாவை தனியா விட முடியாதே அப்படிங்கிற ஒரு தாபம் எல்லாம் கிடையாது இங்க. ஸ்னேகத்தினால, ஸ்னேகாது அனுஜகாம, ஸ்னேகத்தினால அண்ணாவுடைய பாதையே பின்தொடர்ந்து போனார். இது ஆச்சரியமா இருக்குன்னு இங்க வாத்மீகி சாதிக்கிறார். ஹா அப்படிங்கிற வார்த்தையினால ரொம்ப பெரிய ஆச்சரியம்தான். ஏன்னா அங்க வந்து என்ன சொல்றது, நீதியா இருந்தா, அன்போடு இருந்தா பந்தங்களும் கூட வரும். என்னதான் இருந்தும் பிரயோஜனம் இல்லை இல்லவா. இப்ப நம்ம நிறைய படிக்கிறோம், இதெல்லாம் படிச்சுட்டு ஏதோ யாருக்கோ வேண்டி வேலை பண்றோம், வேலை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஏதோ சமூகத்துக்கு வேண்டி வாழ்ந்துண்டு போறோமே தவிர, அன்போடு இருந்து ஞானம், என்ன ஞானத்தை அடையணுமோ அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னா எல்லாரும் கூட வருவா அப்படின்னு காட்டித்தர ஒரு கட்டம். அதனாலேயே ஆச்சரியம் என்று சொல்றா. ஸ்ரீராமனுக்கு பிரியப்பட்ட, ராமனை ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவளும், ராமருக்கு பிரியப்பட்ட ஆன அந்த மனைவி பிராணனுக்கு சமமா இருக்கக்கூடியவளும், ஹிதா ஹிதமா இருக்கக்கூடியவளும், ஜனகசிய குலே ஜாத்தா ஜனங்களுடைய குலத்துல பிறந்தவளும், தேவமாயை மாறி தேவமாயா இவ நிர்மிதா, தேவஸ்திரீ எல்லாம் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி செதுக்கப்பட்டவளும், சர்வ லட்சண சம்பன்னா சர்வ லட்சணங்கள் திகழ்ந்தவளும், நாரீணாம் உத்தமா, நாரீணாம்னா ஸ்திரீகள்ல வச்சு ரொம்ப உத்தமமா இருக்கக்கூடியவளும், வதுஹு இவ சீதா அப்படி வதுவுமான அந்த சீதை சந்திரனை சசினாம் ரோஹிணி, சந்திரனை ரோஹிணி என்ற மாதிரி ராமரை விடாம நித்தியம் ராமம் மனுகதா, விடாம நித்தியம் ராமரையே பின்னாடி ராமர் பின்னாடியே போனாள் என்று சொல்றான். பௌரைரனுகதோ தூரம் பித்ரா தசரதேன ச, அப்பாவான தசரத ராஜாவும் நிறைய தூரம் பின்னாடியே போனா, ராமர் சீதா லக்ஷ்மணா லக்ஷ்மண் வர மூணு பேருமா கிளம்பறத இவா பின்னாடி போறா, அவர் போட்டு போனது சரி அது அப்பா அப்படிங்கிற ஸ்னேகத்தினால போனான்னு வச்சுப்போமே. ஆனா இங்க என்ன அதிசயம் அப்படின்னா, பௌரைகி அனுகதா, அங்க இருக்கக்கூட நகரவாசிகள் இருக்காளே அவளும் பின்னாடியே போறா, ராமர் பின்னாடி எங்களை விட்டுட்டு போகாதேங்க நாங்களும் வந்து விடுறோம் கூட அப்படின்னு போறா. அந்த தர்மாத்மா அப்படி போய் நிஷாதாதிபதிம் பிரியம் குஹம் ஆசாத்யம், வேடுவ தலைவனான ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய குஹனை அடைந்து கங்கா தீரத்துல போய் ஷிங்க ஷிங்கி ஷிங்கிபேரபுரே சுதம் யசர்ஜயத்து, ஷிங்கிபேரபுரத்துல வைத்து சாரதி நீ திருப்பி கிளம்பிக்கோ அப்படின்னு அவரையும் விட்டு விட்டு, குஹேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேன சீத்தையா, ஸ்ரீராமர் குஹனோட கூட லக்ஷ்மணனோட கூட சீதையோட கூட அங்க சௌக்கியமா இருந்தார். தேவனேனவனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பஹூதகாஹ, அங்க காட்டுல பிரவேசமானதும் வெள்ளம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நதிகளை கடந்து பரத்வாஜ மகர்ஷியுடைய ஆஜையினால சித்திரகூடத்தை அடைந்து ரம்யமான ஒரு உட்காரக்கூடிய ஆசனத்தை போட்டு அந்த தேவகந்தர்வ சதிருஷமான மூவர்களும் அப்படிங்கிற தேவகந்தர்வர் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி மூணு பேரும் அந்த வனத்துல சந்தோஷமா ரமமானஹா சுகம் யவசன், சந்தோஷத்தோட சுகமா வசித்தார்கள். சித்திரகூடம் கதே ராமே புத்திர சோகாதுரஸ்ததா, ஸ்ரீராமர் சித்திரகூடத்தை அடைந்தப்போ துக்கத்தால கஷ்டப்பட்ட தசரத மகாராஜா புத்திரனையே நினைத்து நினைத்து ராமரையே நினைச்சு நினைச்சு நினைச்சு ஸ்வர்க்கத்தை அடைந்தார். ஸ்வர்க்கம் ஜகாம, தன்னுடைய பிராணனை விட்டார் என்று அர்த்தம். தஸ்மின் மிருதே வசிஷ்டஹ பிரமுகைஹி த்விஜைஹி ராஜ்யாய, அப்போ இப்படி ஆனதும் வசிஷ்ட பிரமுகர் வசிஷ்டர் போன்றவா எல்லாரும் அந்த சபையில இருந்தா, அப்ப அந்த பிராமணரால ராஜ்யபரணத்துக்கு ரொம்ப நிர்பந்தமா மகாசக்திமானான பரதனையே நீ பண்ணு நீ ராஜ்யத்தை நடத்திக்கோ அப்படின்னு சொன்னப்பவும் என்னாச்சு, பரதம் ராஜ்யம் அப்படின்னா பரதம் பரதன் வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கலை. ச ஜகாமவனம் வீரோ ராமபாத பிரசாதகா, வீரனா இருக்கக்கூடிய பரதன் இங்க வீரன்னு சொல்றா, அப்பேற்பட்ட பரதன் ஸ்ரீராமருடைய பிரசாதத்தை பாத பிரசாதம் ஸ்ரீராம ராம பாத பிரசாதகா, ஸ்ரீராமருடைய பாத பிரசாதத்தை தேடிண்டு அந்த பரதன் காட்டுக்கு நடந்தார், ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு நடந்தார். கத்வா துசு மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் அயாச்சத் பிராதனம் ராமம் ஆரியபாவ புரஸ்கிருதஹ, நல்ல மகாத்மா சு மகாத்மாவும் திறமான பராக்கிரமத்தோட கூடினவனான அந்த ராமர் ராமருடைய முன்னாடி போய் நின்று தர்ம மார்க்க நிரத்தரா இருக்கக்கூடிய பரதன் தனக்கு முடியும்படி அண்ணாவை திருப்பி வாங்கோ ராஜ்யத்தை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு முடியும்படி கெஞ்சி கேட்டுட்டா. ராமம் தர்மஜா துவம் ஏவ ராஜா, ஸ்ரீராமனை பார்த்து தர்மஜனான தர்மஜா அந்த பரதன் வந்து சொல்லும் பொழுது ஸ்ரீராமர் புரிந்துண்டு பரதருக்கு சொல் எப்படி சொன்னா புரியுமோ அதுபடி சொல்லி புரிய வைக்கிறார். நீதான்பா ராஜா தர்மஜன், நீதான்பா நீதான் ராஜா ஆகணும் அப்படின்னு சொல்லி மகா யசஸ்வியும் மகாபலசாலியும் தன்னை நாடி வந்த ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுபாவம் உள்ள கூடின இருக்கக்கூடிய ராமஹா அபி, அப்பேற்பட்ட ராமனா இருந்தா கூட அந்த ஸ்ரீராமர் அப்பாவுடைய ஆத்மீய ராஜ்ய பரிபாலனம் பண்ணாம இந்த பரதருக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிரதிஜை எடுத்திருக்காளையிலையோ, அதனால அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக பரதனுடைய வார்த்தைகளை வசப்படாம பரதருக்கு திருப்பி சொல்லி கொடுத்தார். பாதுகே சாஸ்திய ராஜ்யாய நியாசம் தத்வா புன புனஹ நிவர்த்தயாமா சததோ பரதம் பரதாகிரஜஹ, ஆனாலும் பரதன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றதுல எந்த தாற்பயமும் இல்லை, ராமர் தான் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியறது. அதுக்காக ராமரையை சமாதானப்படுத்துறதுக்காக தன்னுடைய பாதுகே ராஜ்யாய பாதுகையை கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதும், பரதர் என்ன பண்றார், அந்த ராஜ்யத்தை யாரை ஆள போறா அப்படின்னா, அப்பா ராமா ராமருடைய நியாசம் ராமருக்கு ஒப்பிட்ட இருக்கக்கூடிய இந்த பாதுகை தான் பரதன் அந்த தலைக்கு மேல வச்சுண்டு கிளம்புறார். ச காம மனவாப்பியைவ ராமபாதா உபஸ்பிருஷன் நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம் ரமாகமன காங்கஷையா. அவர் சங்கடத்தை தாங்கிக்க முடியாம அந்த ராம பாதுகளை சேவிச்சுண்டு ஸ்ரீராமருடைய திருப்பி வரும் வரைக்கும் ஸ்ரீராமர் திருப்பி வரும் வரைக்கும் நந்தி கிராமத்துல இருந்துண்டு அந்த பாதுகையை வைத்துண்டு ராஜ்யபரணம் நடத்தினார். அண்ணாவுடைய பேச்சு தட்டாமல் பரதர் அவருடைய பாதுகையை வைத்துண்டு ராஜ்யபரணம் நடத்தினார். பரதன் போன உடனே ஸ்ரீராமர் பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணணுமே இல்லையோ, அந்த நிச்சயத்தோட சத்தியசந்தனமான இந்திரியங்களை ஜெயித்த ஸ்ரீராமர் அந்த இடத்தை விட்டு தண்டகாரண்யத்துக்கு, தண்டகான் பிரவிவேச தண்டகாரண்யத்துக்கு நுழைஞ்சார் போனார்னு சொல்றார். அந்த சமயம் முதல் வதம் ஏற்படுறது. அந்த அழகான ராஜீவலோச்சனா தாமரை கண்ணுடையனான அந்த ஸ்ரீராமர் மகாரண்யம் அந்த காட்டுல வெறும் கொடுங்காட்டுல போனப்போ விரோதன் அப்படிங்கிற ராட்சசனை வதம் பண்ணினார். ஷரபங்க மகர்ஷி சுதீக்ஷ்ண மகர்ஷியும் அகத்திய மகர்ஷியும் அதேபடி அவருடைய அகஸ்திய மகர்ஷியுடைய பிராத்தரம் அண்ணாவையும் பார்த்தார். ததர்ஷஹ பார்த்தாராம். அகஸ்திய மகர்ஷியுடைய ஆக்ஞைப்படி இந்திரதத்தமான வில்லையும் வாளையும் அக்ஷயமா இருக்கக்கூடிய பானங்களையும் ரெண்டு ஆவணாழிகளையும் தூக்கிண்டு சந்தோஷமா அது எல்லாத்தையும் வாங்கிண்டாராம். யாரோட ஆக்ஞைப்படினா அகஸ்திய மகர்ஷியுடைய ஆக்ஞைப்படி அவர் வாங்கிண்டார். வசதஸ்திய ராமஸ்ய வனே வனஜரை சகன் வனவாசிகளோடும் மகர்ஷிகளோடையும் எல்லாருடையும் இந்த அசுர சுபா ஆக்ஞைய விண்ணப்பம் படி அசுர சுபாவம் உள்ள ராட்சசர்களுடைய வதத்தை நீங்கள் பண்ணி தரணும், எங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றத ஸ்ரீராமன் காட்டில் இருந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராமர் அவளுக்கு வேண்டிட்டு ராட்சசர்களை இல்லாம பண்றேன் வதம் பண்றேன் என்று அங்க பிரதிசுஷ்ராவர் ஆக்ஞை பண்ணினார். அப்படி ஆக்ஞை பண்ணி இருக்கிறத அவர் வசிச்சுட்டு இருந்தா அந்த சமயம் ஜனஸ்தான நிவாசினி ஜனஸ்தானத்துல அந்த ஜனஸ்தானம் அப்படிங்கிற பேருடைய காட்டுல வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தி ஆசைய போல காமரூபிணி சூர்பணகா ராட்சசி அப்படிங்கிற ஆசைப்படி ரூபம் கை கொள்ள முடியுமா இந்த சூர்பணகைக்கு, என்ன ரூபம் எடுத்துக்கணுமோ அப்படி ஒரு ரூபம். அது மட்டுமல்ல விரூபிதா ஏவ விரூபம் அங்கபங்கமா இருக்குமா விரூபமா இருக்கக்கூடிய சூர்பணகை அவள் வந்து ராமரட்ட பண்ணி பேசி திருப்பி அனுப்பப்பட்டா. அப்படி அந்த கோபத்தினால விரூபமாக்கிட்டாளே இல்லையோ மூக்க வெட்டி. அப்படி சூர்பணகையுடைய வார்த்தையை கேட்டு அங்க எல்லா ராட்சசர்களும் கரண் திருஷிரசன் அப்படிங்கிற தூஷணன் போன்ற ராட்சசர் எல்லாரும் வந்து அவளுடைய எல்லா பிரதானுகான் அவ கூட இருக்கிறவாள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஸ்ரீராமர்கிட்ட போருக்கு போனார். போனப்போ ரணே நிஜகான ஸ்ரீராமர் எல்லாரையும் ஒரு முகூர்த்தத்திலேயே இல்லாம பண்ணி விட்டார், எல்லாத்தையும் எல்லாரையும் வதம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு யுத்தம் நடக்கிறது காட்டுல. வனே தஸ்மின் நிவசதோ ஜனஸ்தான நிவாசினாம் அந்த காட்டுல வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்கள் 14,000 பேர். அந்த 14,000 சதுர்தச சஹசிராணி சொல்ற 14,000 ஆள்கார் எல்லாரும் சம்ஹாரம் பண்ணிட்டா. நிகதானி ஆசன் எல்லாரும் இல்லாம ஆயிட்டா. தத்தோஜாதிபதம் சுத்வா ராவண குரோதமூர்ச்சிதா. இப்ப இந்த நாள இந்த 14,000 ராட்சசர்கள் இல்லாம ஆனாரே இல்லையோ, அதனால என்ன தெரியறது அப்படின்னா அந்த ரிஷீஸ்வரர்களுக்கு முனிவர்களுக்கெல்லாம் சத்தியம் பண்ணாரே இல்லாம பண்ணியன்னு உங்களுக்கு சமாதானம் தருவேன் அப்படின்னு சமாதானம் கொடுத்தார். சரி, இதை கேட்டதும் ராவணன் தன்னுடைய ஞாதிவதம் ஞாதிகளுடைய நாசத்தை கேட்டு கோபம் கொண்டு மதிமறந்தவனான அவன் ராவணன் நேரா போய் யாருடைய சகாயம் தேடிக்கிறானா, மாரீசன் நாம ராட்சசன் மாரீசன் அப்படிங்கிற ராட்சசனுடைய சகாயத்தை தேடிக்கிறான், ஹெல்ப் தேடிக்கிறான். அப்போ வாரியமான சுபகுஷ மாரீசேன சராவண विरोधा विरोधो बलवता क्षमो रावण तेन ते हे रावणा அந்த பலவானா இருக்க கூடின அவருக்கு அவர்கிட்ட நீ வந்து விரோதம் காட்டிக்கிறது சரியல்லாப்பா. இப்படி மாரீச்சன் வந்து அவருக்கு உபதேசம் பண்றார். ராவணனுக்கு நிறைய தடுத்தார், வாரியமான தடுத்தார், நீ போவாதே, ராமர்த்த பகைத்து பகை வச்சுக்காதேடா அப்படின்னு சொன்ன. ஆனாலுமே விதி அப்படின்னு வந்து கொடுத்து காலச்சோதிதா அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். காலம் அப்படின்னு வந்து கொடுத்துனா யாரா இருந்தாலும் காலம் அடுத்தெடுத்துன்னா தப்பான திசைக்கு தான் நம்மளுடைய பார்வை போகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாரீச்சர் சொன்னப்பொழுதும் காலத்தினால விதிக்கு அதீனமா இருக்கக்கூடிய ராவணன் அவருடைய வாக்கை அனாதிருத்திய தள்ளி மாத்திட்டு மாரீச்சனுடைய சகாயத்தை தேடிண்டு அந்த ஆசிரமத்துக்கு போனார்னு சொல்றார். மாயாவினா தேன நிருபாத்ம ஜௌதூரம், மாயாவியாக அவனை கொண்டு ராஜகுமாரியா இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டியை அழைச்சிட்டு வந்து மாயையை காட்டி சீதையை வீழ்த்தி தூக்கிண்டு போயிட்டா. ஜடாயுஷம் கிருத்தம் ஹத்வா ராமஸ்ய பார்யாம் ஜஹார ஜடாயுசை, ஜடாயுசுனா ஒரு கழு, அந்த பறவையை வெட்டி விட்டு ஸ்ரீராமருடைய மனைவியை தூக்கிண்டு போயிட்டான் என்று வரைக்கும் இது சம்க்ஷேப ராமாயணம். அதனுடைய 50 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்திருக்கோம். மீதி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 50 ஸ்லோகங்கள், 100 ஸ்லோகம் அடங்கினது முதல் அத்தியாயம். அடுத்த 50 ஸ்லோகங்களும் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற தத்துவார்த்தத்தையும் பார்க்கிறோம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய.